நாராயணன் படிப்பு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தொழில் கியூடிவி கேமராமேன். வயசு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலங்க. உங்களை முதல் தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. பிடிச்சவங்க, முதலமைச்சரும் கூட பார்க்காம பட்டன் உண்மையை சொன்னவங்க, பிடிக்காதவங்க, இந்த நேரத்தில் குறுக்க வர்றவங்க, மறந்தது என்னங்க, மறக்காதது உங்களுங்க. பிடிச்ச இடம் 1699 இருந்து பூஞ்சோலை. சமீபத்திய சாதனை, தேவதை மாதிரி இருக்கிற உங்களை என் கேமராவில் படம் பிடிச்சது. உடனடி தேவை உங்க பேர். பொம்மை கிட்ட எல்லாம் நான் பேர் சொல்றது இல்ல. அப்போ என்கிட்ட சொல்லுங்க. ஹலோ என்னங்க, ஹலோ என்னங்க, ஒரு நிமிஷங்க பிளீஸ். ஹலோ, ஆமா, என்ன படம் பிடிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஏன் ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். என்னங்க என்னங்க? அனிச்சு மலரழகே, அச்சு அச்சு வல்ல பேச்சழகே, என் கண்ணுக்குள்ள கொடுகட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே.